ஸ்ரீமதி ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாஸ்ருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணித்ரிநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஷ்டதயைகசிந்தோஹ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாபிபூதிஸ்ஸர்வம்யதேவநியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கயுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாஹ்வய பட்டநாதஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹன் பக்தாங்கிரேனு பரகாலேதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்வஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமேதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு வண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினை வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததுசே, போன பாசுரத்துல பெருமாளை இப்படி வெளியில அனுப்பாம இருக்கியே, இது உனக்கு தத்துவமா? இது தத்துவம் அன்று, எங்களுக்காக தயவு பண்ணி பெருமாளை நீ அனுப்ப வேண்டும் அப்படின்னு விஞ்ஞாபிச்சா. ஆனாலும் பெருமாளும் வரல, நப்பிண்ணை பிராட்டியும் வரல. அதனால மறுபடியும் ரெண்டு பேரையும் எழுப்புறா இந்த பாசுரத்துல. துவயம் அப்படின்ற மந்திரம் ரெண்டு கண்டங்களோடு கூடியது. இந்த ரெண்டு கண்டத்திலயுமே வந்து பெருமாள் பிராட்டி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்க ரெண்டு பாசுரங்கள் அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். முப்பத்து மூவர் அப்படின்னு ஆரம்பிச்ச, அதாவது அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், ரெண்டு அஸ்வினி தேவர்கள், ஆக மொத்தம் 33 பேர். இவாளோட கூட்டத்தை சேர்த்தான ஒத்தரொத்தருக்கும் ஒரு ஒரு கோடி சைன்யம் உண்டுன்றதுனால 33 கோடி தேவதைகள். இத்தனை பேருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னா, கப்பம்னா நடுக்கம், ஒரு பயத்துல நடுங்கின்னு இருக்கா இல்லையா, அதை தவிர்த்தவனே அப்படின்னா. அப்படி என்ன அவளுக்கு நடுக்கம் அப்படின்னு பார்த்தா, நிறைய தடவை தேவாசுர யுத்தம் நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை தேவாசுர யுத்தம் நடக்கும் போதும் தேவர்களுக்கு தலைவனாக நாதனாக தலைமை தாங்கி அந்த தேவர்களோட நடுக்கத்தை போக்கிய தேவநாதனாக இன்னைக்கு கூட திருவேந்திபுரத்துல நம்ம சேவிக்கிறோம். தேவநாதனாக இப்படி பல தடவை தேவர்களை காப்பாத்திருக்கார், அதுக்கு கணக்கே கிடையாது. ஹிரண்யவதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார், ராவணனை வதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார், கம்சனை வதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார்னு சொல்லிட்டே போகலாம். ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, 33 அமரர்களுக்கும் முன்னாடி சென்று ஒரு கப்பத்தை ஒரு நடுக்கத்தை இவர் தவிர்த்தார். யாரோட நடுக்கம்? நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீக்காயின்னு ஒரு யானையோட நடுக்கத்தை போக்கினவர். ஏன்னா அந்த கஜேந்திரன் முதல்ல காப்பாத்துன்னு சொன்ன உடனே அத்தனை பேருமே கிளம்பினார். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் சாரி விஷ்ணு இல்ல பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாருமே கிளம்பினா ஆனா அது ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுத்த உடனே மொத்த பேரும் நின்றுட்டா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவாவா ஆதி மூலம் கிடையாதுன்னு. அதனால பெருமாள் மட்டும் அத்தனை பேரையும் தாண்டிண்டு முன்னாடி ஓடினாராம். கூப்பிட்டுருத்து யானை கூப்பிட்டுருத்தேன்னு. அதனால 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு. கப்பம் தவிர்க்கும் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா நடுக்கத்தை போக்குபவன். இன்னொரு அர்த்தம் என்னன்னா கப்பம் கட்டுவதை தவிர்த்தவன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ராஜாக்குன்னா கப்பம் கட்டுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 33 அமரருக்கும் முன்னாடி கப்பம் கட்டின்னு இருந்தா இந்த ஆயர்கள். ஆனா அந்த மாதிரி கப்பம் கட்ட வேண்டாம், அது தேவையில்லை, கோவர்தன மலைக்கே நம்ம இனிமே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 33 அமரருக்கு முன்னாடி செலுத்தி கொண்டிருந்த கப்பத்தை தவிர்த்த கலியே அப்படின்னும் ஒரு அர்த்தம். அதுக்கு அதனாலதான் அந்த மழையை பொழிஞ்சு கோவர்தன மலையவர் வந்து தூக்கி பிடிக்க வேண்டியதா போயிட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. ஆக அப்பேற்பட்ட கலியே, கலியே அப்படின்னா மிடுக்கு உடையவனே அப்படின்னு, யாராலும் வெல்ல முடியாதவன், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இதெல்லாம் கொண்டவன் அப்படின்ற பதம் தான் கலியே. இப்படி எல்லாருக்காகவும் ஓடி வந்து காப்பாத்தினியே, இப்ப நாங்க ரெண்டு பாசுரமா உன்னை கூப்பிட்டு இருக்கமே, காப்பாத்தறதுக்கு நீ வர வேண்டாமா, நீ ஓடி கூட வர வேண்டாம், உன்னோட துயில் கலைஞ்சு எழுந்து வரலாமோ இல்லையோ, ஒரு குரல் கொடுக்கலாமோ இல்லையோ, எழுந்துட்டேன்னாவது சொல்லலாமோ இல்லையோ, கலியே துயில் எழாய் அப்படின்னு இவள்லாம் வேண்டான். செப்பமுடையாய் அப்படின்னா, செப்பமுடையாய்ன்னா நேர்மையுடையவனே. மனசு ஏக்கம், வச்சஸ் ஏக்கம், கர்மன் ஏக்கம்னு ஒரே வார்த்தை. மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை தான் சொல்லுவார், எதை சொன்னாரோ அதை தான் பண்ணுவார். அப்பேற்பட்ட நேர்மை கிருஷ்ணன். அண்டியவனை கைவிடாதவன் அச்சுதன். அந்த மாதிரியான ஒரு குணம் உடையவர் யார், கிருஷ்ணனா நேர்மையுடையவன். கை முழுக்க வெண்ணையை திருடிட்டு கையும் களவுமா மாட்டின்னு கேட்ட உடனே நான் திருடவே இல்லையே அப்படின்னு சொன்ன கிருஷ்ணனா நேர்மையானவன். ஆமா, கிருஷ்ணன் தான் நேர்மையானவன். ஏன்னா நமக்கு சொந்தமில்லாத ஒண்ணத்தை எடுத்தாதான் அதுக்கு பேர் திருட்டு. ஆனா இந்த உலகமே அவனோடது, அதுலேருந்து அவன் வெண்ணையை எடுத்துட்டான் அப்படின்னா நீ திருடினியான்னு கேட்டா நான் திருடலன்னு தான் அந்த குழந்தை சொல்லும். ஏன்னா அது அத்தனையும் அவனை சேர்ந்தது. அதனால பெருமாள் ஒரு நாளும் பொய் சொன்னவர் கிடையாது. அதனால நேர்மையானவர். செப்பமுடையாய் திரளுடையாய். திரள்னா என்ன அப்படின்னா நேர்மையோட சேர்ந்து சாமர்த்தியமும் இருக்கிறது தான் திரள். அதாவது சூதாடும் போது தர்மபுத்திரன் கிட்ட நேர்மை இருந்தது, ஆனா அவர்கிட்ட சாமர்த்தியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட சாமர்த்தியம் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் வந்து கிருஷ்ணனை வச்சு ஆடிருக்கணும், கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு கூட்டிருக்கணும், கிருஷ்ணா அவளுக்கு பதிலா சகுனி ஆடுறார், எங்களுக்கு பதிலா நீ ஆடு கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தார்னா அவருக்கு நேர்மையும் இருந்திருக்கும் சாமர்த்தியமும் இருந்திருக்கும். ஆனா அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து வேண்டின்றாராம், இந்த பக்கம் கிருஷ்ணன் வராம இருக்கணும், கிருஷ்ணனுக்கு நான் இந்த மாதிரி சூதாடுறது தெரியாம இருக்கணும்னு வேண்டின்றான். இத பின்னாடி பெருமாளே உத்தவர்கிட்ட சொல்றார், அவன் அந்த மாதிரி வேண்டிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துக்கு வராம தான் இருந்தாகணும் அப்படின்னு. அந்த மாதிரி தர்மபுத்திரன் கிட்ட நேர்மை இருந்தது ஆனா சாமர்த்தியம் இல்ல, அதனால அது பிரயோஜனப்படாம போயிடுது. துரியோதனன் கிட்ட சாமர்த்தியம் இருந்தது, அதனாலதான் சகுனிய வச்சு ஆடினான், ஆனா அவன் கிட்ட நேர்மை இல்ல, ஆக அதுவும் பிரயோஜனம் இல்ல. நேர்மையும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த சாமர்த்தியமும் இருக்கணும். அப்படி யார்கிட்ட உண்டுன்னா அது கிருஷ்ணன் கிட்டதான் உண்டு. அமாவாசை தர்ப்பணம் இன்னும் பண்ணல, பண்ண ஆரம்பிக்க போற, அதுக்குள்ளேயே சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் வந்து என்ன நீர் அமாவாசை தர்ப்பணம் பண்ண போறேரா அப்படின்னா, ஆமா நீர் தான் இப்ப வந்துட்டேற, ரெண்டு பேரும் வந்துட்டேற, நான் பண்றேன்னு ஆரம்பிச்சது அவரோட சாமர்த்தியம். ஆனா வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் பண்ணாருங்கிறது தான் அவரோட நேர்மை. சூரியனை சக்கரத்தால மறைச்சது சாமர்த்தியம், ஆனா சூரியன் இருக்கும் போது ஜெயத்ரத வதம் பண்ணினதுதான் அவரோட நேர்மை. அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சப்தமா சொல்ல வச்சது சாமர்த்தியம், ஆனா குஞ்சரகான்னு சொன்னதுதான் அவரோட நேர்மை. அவர் எந்த இடத்துலயுமே பொய்யே சொல்லவே இல்லை. அதனால அவர் திரளுடையாய், அது நேர்மையும் உண்டு அவர்கிட்ட, சாமர்த்தியமும் உண்டுங்கிறதுனால திரளுடையாய். சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா, பெருமாளை பொறுத்தவரையில் எல்லா ஜீவன்களும் அவருக்கு ஒண்ணுதான், அவருக்குன்னு தனியா ஒரு எதிரிகளே அவருக்கு கிடையாது. ஆனா அவரோட பக்தனுக்கு யாரான ஒருத்தர் எதிரியா இருக்கா அப்படின்னா, அவா பெருமாளுக்கும் எதிரியா ஆயிடுறா. ஹிரண்யன் வந்து பெருமாள் எவ்வளவோ விஷம், ஆனா அதுக்கெல்லாம் பெருமாள் ஒரு நாளுமே கோவப்படவே இல்லை. ஆனா பிரகலாதன் கிட்ட அபச்சாரப்பட்டதுனாலதான் பெருமாள் கோவப்பட்டார். அந்த மாதிரி திரௌபதியோட அந்த அந்த வஸ்திரத்தை அப்படி துச்சாதனன் இழுக்கிறான், துரியோதனன் சிரிக்கிறான், அந்த சபையே பார்த்துட்டு இருக்கு. அது அது பெருமாளுக்கு அப்படி ஒரு கோபம். அதனால பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் எடுக்கிற, சந்தமல் குழலால் அளக்கன் நூற்றுவர் தம் பெண்டிரும் மெய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானை அப்படின்னு. அந்த திரௌபதியோட நூலை இழுத்தீங்களே, அந்த ஒவ்வொரு நூலுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லி அந்த துரியோதனாதிகள் அந்த 100 பேரோட பத்னிகளோட திருமங்கல்யத்துல இருக்கிற அந்த நூலை பெருமாள் இழுத்தாராம். இது பெரியாழ்வாரும் எடுத்திருப்பார். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம் ஆண்டங்கு நூற்று வர்த்தம் பெண்டிர் மேல் அப்படின்னு. அந்த ஒரு அந்த நூலுக்கும் நீங்க பதில் சொல்லியாகணும். பெருமாளுக்கு அவ்வளோக்கும் வந்துருத்தான். அவளோட தலைமுடிய கொத்தா பிடிச்சி இழுத்ததோட பலன் என்ன அப்படின்னா, இவர்கள் மனைவிகள் எல்லாரும் தலைமுடி இல்லாம போனதுதான் மிச்சம் அப்படின்றா. ஆக பெருமாளுக்குன்னு ஒரு எதிரி கிடையாது. ஆனா பெருமாளை நம்பி இருக்கிறவாளுக்கு யாராவது எதிரியா இருந்தா, அந்த இவ பெருமாளை சேர்ந்தவாளோட பாபங்கள் முழுக்க தூக்கி அவ கிட்ட கொடுத்துருவார் பெருமாள். அதையும் சேர்த்து நீயே அனுபவின்ட்டு. அந்த மாதிரி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு. விமலா அப்படின்னா தோஷமற்றவனே அப்படின்னு அர்த்தம். கங்கையில போய் நீராடினா எல்லா பாவமும் தீந்துடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப கங்கை கேக்குறா, இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. கங்கை கேக்குறா, அப்போ எல்லா பாவத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கலந்துட்டான்னா அப்ப எனக்கு பாவம் சேர்ந்து போறதே, நான் எங்க கொண்டு போய் தீர்க்கறது, எல்லாரோட பாவத்தையும் நான் சுமக்கிறவளா ஆயிடுவனே, அப்ப எனக்கு என்ன கதி மோட்சம் அப்படின்னு கேக்கும் போது, உன்னை வந்து சில சாதுக்கள்லாம் வந்து உன்னோட தீர்த்தத்துல நீராடுவா, அவ எப்பேற்பட்டவா அப்படின்னா, பெருமாளையே எப்பவுமே மனசுல தியானிச்சுண்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சாதுக்கள் வந்து தீர்த்தம் ஆடும் போது உன்னோட பாவமானது மொத்தம் அதுல கரைஞ்சு போயிடும், நல்லிஃபை ஆயிடும். அதாவது அது ஃபர்தர் மோர் அது இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி தீந்து போயிடும் அப்படின்னு. பெருமாளை தியானிச்சின்றிருக்கிறவா கங்கையில சேர்ந்த தீத்தாமாடினா கங்கையோட பாவமே போகும் அப்படின்னா, பெருமாளால பாபங்களை போக்க முடியாதான்னு. அதனால அந்த பாபங்கள் எதுவும் பெருமாளுக்கு ஒட்டவும் ஒட்டாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், பெருமாள் திருவடியில போய் நான் தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுடுன்னு சொன்னா, பாபமானது நம்ம கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆயிடுறது பெருமாள்கிட்ட போறதுன்னா, அப்ப அது பெருமாள் கிட்ட இருக்குமே, அப்ப எல்லா பாவமும் பெருமாள் கிட்ட இருக்குமேனா, பெருமாளுக்கு எந்த தோஷமுமே ஒட்டாது, தோஷமே இல்லாதவர் பெருமாள். அதனாலதான் அவருக்கு விமலன் அப்படின்னா, அவனை நோக்கி எல்லா பாபமும் வரும், ஆனா எந்த பாபமுமே அவனை ஒட்டாது. அமல்நாதிபிரான்ல திருப்பாநாழ்வார் சாய்க்கிறார், அமலன் விமலன் நிமலன் நின்மலன். அமலன் அப்படின்னா பாபங்களை அழிப்பவன் அர்த்தம். விமலன் அப்படின்னா தோஷமற்றவன், அஞ்ஞானம் அந்த மாதிரி எந்த தோஷமும் சேராதவன். நிமலன் அப்படின்னா அணுக அஞ்சும்படி இருப்பவன் அப்படின்ற தோஷம் இல்லாதவன். அதாவது இந்த பெருமாள் கிட்ட நம்மளால போகவே முடியாது, பெருமாள்ன்றவர் எப்பேற்பட்டவர், அவரெல்லாம் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்றது ஒரு தோஷமா, அந்த தோஷம் இல்லாதவன், அணுக அஞ்சும்படி இருப்பவன் என்னும் தோஷம் இல்லாதவன், அதுதான் பெருமாளோட சௌசீல்யம். நின்மலன் அடியவர்களின் குற்றங்களை காண்பவன் என்னும் தோஷம் இல்லாதவன், குற்றங்களை பார்க்க மாட்டார்னு அர்த்தம். அந்த மாதிரி தோஷம் இல்லாதவன் அப்படின்னு. விமலா துயிலெழாய் அப்படின்னா தூக்கத்தை விட்டு வா அப்படின்னு கூப்பிட்டா வரல. அதனால இப்ப மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல. இத்தனை சொல்லி கூப்பிடுறோம், அவளை காப்பாத்தின 33 கோடி தேவர்களை காப்பாத்தின, நாங்க 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம், கோடி கணக்குல காப்பாத்துற, எங்களை காப்பாத்த முடியலையா உனக்குன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா வரல. அதனால மறுபடியும் ஒரு பசுவை தேடி ஓடும் கன்று போல தாயார்கிட்டயே வா திருப்பி வந்துடுறான். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னா, இங்க சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களும், அதாவது ஸ்தன்யம், சிவந்த வாய், குறுகிய இடை, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு குழந்தையோட அம்மா, சின்ன குழந்தையோட அம்மாவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிராட்டியோட குழந்தைகள். அதனால ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற போவோம், எப்பவுமே நம்மோட பசிய போக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்தன்யம், குழந்தையோட மகிழ்ச்சியில அதோட சந்தோஷத்துல அது கூட விளையாடும் போது அது கூட பேசும்போது ஏற்படுற சந்தோஷத்துல அவளுடைய வாய் சிவந்து செவ்வாய். குழந்தை எப்பவுமே இடுப்புல தூக்கி போட்டு இருக்கிறதுனால சிற்றிடை. ஆக இங்க நப்பிண்ணை பிராட்டிய தன்னோட அம்மா ஸ்தானத்துல வச்சு ஆண்டாளானவள் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னா செவ்வாய். நப்பிண்ணையோட சிரிப்பானது அவ்வளவு அழகம். தலைவேள் முறுவல் பின்னைக்காய் வல்ல வல்லான் ஆயர் தலைவனாயின்னு ஆழ்வார் பாசுரம். அதாவது இந்த பின்னையோட சிரிப்புக்காகவே நப்பிண்ணையோட சிரிப்புக்காகவே ஏழு எருதுகளை பெருமாள் அடக்கினாராம். அவ்வளோ மந்தகாசமான சிரிப்பாம் இவள்து. அந்த மாதிரி சிரிக்கக்கூடியவளே சிறுமருங்குல் அப்படின்னா அதாவது சிற்றிடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூர்பனகை வந்து ராமன் கிட்ட அங்கஹீனம்லாம் ஆயிர்த்து அந்த மூக்கு காது எல்லாத்தையும் அறுத்தாச்சு. அப்பமா வந்து சொல்றானா இன்னும் ஒரு தடவை கேட்டு பாப்போமேன்ட்டு. அந்த அங்கஹீனமான சீத்தைய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இந்த அங்கஹீனமான சூர்பனகைய பண்ணிக்க கூடாதா அப்படின்னா பெருமாள் கொண்டுமே புரியலையாம். யாரு சீதா அங்கஹீனமா அப்படின்னா ஆமா பின்னா அவளுக்கு வந்து இடைன்ற ஒரு உறுப்பே இல்ல. ஒரு உறுப்பு இல்லைன்னா அது அங்கம் இல்லைன்னா அங்கஹீனம் தானே. அவளுக்கு இடையே இல்லை. எனக்கு பேர் எவ்வளவு பெருசு இருக்குன்னு அவளுக்கு அவ்வளோ பெரிய வயரம் அவளுக்கு. அதனால சீதைய பார்த்து இவ சொல்றா அவளுக்கு இடையே இல்லை, ஒரு அங்கமே இல்லாத அங்கஹீனம் தானே, அவளை பண்ணிக்கும் போது என்ன பண்ணிக்க கூடாதான்னு கேட்டான்னு. அந்த மாதிரி சிறுமருங்குல் ராமரையும் சீத்தையும் ஒரே கண்ணால பார்த்த கம்பன் வர்ணிக்கிற, அதாவது ரெண்டு பேருக்குமே அழகுன்றது அப்படி இருக்கு, குணம் அப்படி இருக்கு, லாவண்யம் அப்படி இருக்கு, செல்வம் இருக்கு, குலப்பெருமை இருக்கு, எல்லாமே சமமா இருக்கு. இவா ரெண்டு பேர் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்ச கம்பர் எது இவா கிட்ட இல்லையோ அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அவருக்கு வந்து எது இல்லன்னே கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ சீதைக்கு சொல்றார் மருங்கிலா நங்கையும் இடையில்லாத சீதை அப்படின்னர். சீதைக்கு சொல்லிட்டார் ராமனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வசையில் ஐயனும் அப்படின்னு பழியில்லாத ராமன். ஒத்தர் கூட ராமனை பழி சொல்ல மாட்டா. கிருஷ்ணனை சொல்றதுக்கு மொத்த பேரும் ஓடி வரா, ஆனா ராமனை ஒத்தர் கூட பழி சொல்ல மாட்டா. அதனால மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் அப்படின்னு. அப்பேற்பட்ட சிற்றிடை இந்த நப்பிண்ணைக்கு. நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலெழாய் அப்படின்னு நப்பிண்ணைய கூப்பிடுறார். பெருமாளோட பிராட்டிகள்ல பெரிய பிராட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீதேவி தேவியோட உடல் இருக்கக்கூடிய அவயவங்கள் தான் பூமாதேவியும் நீலாதேவியும்னு பட்டர் சாய்க்கிற. தேவி துவாமனு நீலையா சகமகி தேவிய சகசிரம் ததா யாபிஸ்துவம் தன பாகு திருஷ்டிபிர் சுவாபி பிரியம் ஸ்லாகசே அப்படின்னு ஸ்ரீ குணரத்ன கோசத்துல. என்னன்னா எப்பவுமே பெரிய பிராட்டியை முன்னிட்டு தான் நம்ம பெருமாள் கிட்ட போகணுங்கிறதுனால பெரிய பிராட்டியோட அங்கங்கள் தான் இந்த நீலையும் பூமியும் அப்படிங்கறதுனால நப்பிணைய மட்டும் சொன்னா போராது அப்படிங்கறதுனாலையும் பக்கத்துல திருவே அப்படின்னு கூட சொன்ன. இந்த நப்பிண்ணை நங்காயின்னு சொன்னதோட நிக்காம திருவேன்னு பெரிய பிராட்டியையும் ஆண்டாள் நாச்சியார் இங்க குறிப்பிடுறார். உக்காரம் அப்படிங்கறது பிராட்டிய குறிக்கும். மா அப்படின்ற சப்தமும் பிராட்டியை தான் குறிக்கும். ஸ்ரீ அப்படின்ற சப்தமும் பிராட்டியை தான் குறிக்கும். ஆக இந்த ஊ மா ஸ்ரீ இதுதான் காலப்போக்குல உமா ஸ்ரீன்றதுதான் உமாச்சின்னு ஆயிர்த்தம். பரகாலமட சுவாமி சாய்க்கிறத நம்ம வந்து அது பெருமாளை குறிக்கிற வார்த்தைன்னு நினைச்சுன்னு இருக்கோம். குழந்தைகள் கிட்ட சொல்லும் போதெல்லாம் உமாச்சி உமாச்சி வந்து தப்பு பண்ணா கண்ண குத்தும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா உம்மாச்சிங்கிறது பெருமாளை சொல்ற வார்த்தை இல்ல, பிராட்டிய சொல்ற வார்த்தை. ஆக இந்த உம்மாச்சி எந்த காலத்திலயுமே தண்டிக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு தண்டனையே கொடுக்க தெரியாது. ஆக இந்த உமாஸ்ரீ அப்படின்ற இந்த மூணு பதமுமே பெரிய பிராட்டிய குறிக்கிற வார்த்தையானதுனால இந்த இடத்துல திருவே அப்படின்னு நப்பிண்ணை நங்கைய மட்டும் சொன்னது போறாம திருவே அப்படின்னு பெரிய பிராட்டியும் சேர்த்து இங்க புருஷகாரத்துக்காக அழைக்கிறான் ஆண்டாள் நாச்சியார். அடுத்தது உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டுன்னா. சரி திருவேன்னு கூப்பிட்டியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா பெரிய பிராட்டி. நீ உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை. உக்கம் அப்படின்ன உடனே ம் தர அப்படின்னாலும், தட்டொழி அப்படின்ன உடனே ஒரு ம் தர அப்படின்னாலும், அதனாலதான் அது உக்கமும் தட்டொழியும் அப்படின்னு இருக்கும். உக்கம் தட்டொழி இது ரெண்டுத்தையும் தாண்ட உடனே சரின்ட்டா பெரிய பிராட்டி. அது மட்டும் தந்தா போராது, தந்துன் மணாளனை அப்படின்னா உன்னுடைய மணாளனையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா. அதுவும் எப்ப கொடுக்கணும்? சரி நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன், அதெல்லாம் இல்ல, இப்பவே வேணும், இப்பொழுதே எம்மை நீராட்டு அப்படின்னா. உக்கம் அப்படின்னா விசிறி, தட்டொளி அப்படின்னா கண்ணாடி, இது ரெண்டும் வேணும்னா எதுக்கு அப்படின்னா, நாங்க பாவை நோன்பு நோக்கிறோம், நோன்புக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கறதுனால எங்களுக்கு உன்னுடைய மணாளனையும் அனுப்பு, எங்களுக்கு இந்த விசிறி கண்ணாடி இதெல்லாமும் குடையனா. பெருமாளுக்கு இந்த ஆலவட்ட கைங்கரியம் பண்றதுன்றது ரொம்ப ஒசத்தி, நமக்கே திருக்கட்சி நம்பிகள் அந்த அந்த இதை தெரியுங்கிறதுனால அந்த விசிறி கைங்கரியம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒசத்தி. ஆனா அதை பிராட்டி கிட்ட கேக்குறா, இப்ப எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் கொடு, உன்னுடைய மணவாளனையும் எங்களோட அனுப்பிச்சு வையி, இப்பொழுதே எம்மை நீராட்டு அப்படின்னா. இதுதான் ஆண்டாள் கேக்குற மார்கழி நீராட்டம், அதாவது கிருஷ்ண சம்ஸ்லேஷம். அந்த சம்ஸ்லேஷம் வேணும், கிருஷ்ணனோடு சேர்ந்து நீராடுறதுன்னா என்னது அந்த அனுபவம், அது வேணும் அப்படிங்கறதுனால எங்களுக்கு இப்ப உக்கமும் தட்டொளியும் கொடு, உன் மணாளனை கொடு அப்படின்றா. எதுக்காக உக்கம் தட்டொளை கேக்கிறா அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது பெருமாளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லிருக்கு. அதுல பெருமாள் தினமும் கார்த்தால எழுந்த உடனே நெய்யிலையும் அதுக்கப்புறமா கண்ணாடியிலையும் தன்னோட திருமேனிய பாப்பாராம். அதாவது எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கார்த்தால எழுந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடியும் நெய்யில ஒரு தடவையும் கண்ணாடியில ஒரு தடவையும் தன்னோட திருமேனிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற வேலையே பண்ண போவார்னு அதுல இருக்கு. அதனால இருக்கலாமோ என்னவோ, அதனால பெருமாளுக்கு இங்க தட்டொழி கேக்குறா. உக்கம் அது எதுக்கு கேக்குறா, விசிறி எதுக்கு கேக்குறா அப்படின்னா, கிருஷ்ணரை பாக்கிறதுக்காக குசேலர் அங்கேருந்து வர, அவர் பாவம், அவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் குசேலர் தான். குசேலர்னா கஷ்டப்படுறவர்னு அர்த்தம், வறுமையில இருக்கிறவர்னு அர்த்தம். அவரோட உண்மையான பேர் சுதாமா, ஆனா அவருக்கு நம்மளுக்கு அவர் தெரிஞ்சது வந்து குசேலர்ன்ற பேர்லதான். அந்த மாதிரி அவர் வரர். அப்போ கிருஷ்ணரே எழுந்து வந்து ஓடி வந்து அவரை கட்டிண்டு எல்லாம் பண்ணி அவருக்கு ததியாராதனம் பண்ற. அப்போ ருக்மிணி தேவியானவள் வந்து தங்கையாலேயே அவருக்கு விசிறி விடுறாளாம். இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. மகிஷியா வீஜித கிராந்தோ வாலவியஜன ஹஸ்தையா அப்படின்னு, ஹஸ்தையா தன்னுடைய கையாலேயே அவருக்கு விசிறலாம். அது ஏன் அப்படின்றதுக்கு அதுக்கான வியாக்கியானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரோட கர்மாவானது இந்த இவ பெருமாள் வந்து இவருக்கு ஐஸ்வர்யத்தையே கொடுத்தாலும் அவரோட கர்மாவானது அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு தடை பண்றது. அதனால பிராட்டி என்ன பண்ணாலாம், தானே தன் கையால அவருக்கு விசிறி விட்டாலும், அவருக்கு சாப்பிடும் போது வேர்க்கிறது, அந்த வேர்வை மூலமா அந்த கர்மாவை வேர்வை மூலமா வெளில கொண்டு வந்து பிராட்டியானவள் தானே விசிறதன் மூலமா அந்த கர்மாவை ஒழிச்சதுனால அதுக்கப்புறம் பெருமாள் கொடுக்கிற ஐஸ்வர்யமானது அவருக்கு ஒட்டித்து, இல்லனா இந்த கர்மாவனால அவரால் அதை அனுபவிக்க முடியாம போயிருக்கோங்கிறதுனால பிராட்டியானவள் தானே முன் நின்று அதை விசிறா அப்படின்றது வியாக்கியானம். அதனாலதானோ என்னவோ இங்க பிராட்டி கிட்ட, பெரிய பிராட்டி கிட்ட அந்த ருக்மிணி தேவி மாதிரி இந்த இடத்துல பெரிய பிராட்டி கிட்ட உக்கம் குடு, நீ உன் கையால அந்த விசிறிய குடு, தட்டொழிய குடு அப்படின்னு இந்த இடத்துல இவா கேக்குறா. ஆக இவாளோட நோக்கம் என்னன்னா, இப்பொழுது எம்மை நீராட்டு, இந்த நிமிஷமே எங்களால இதுக்கப்புறமாவும் காத்துன்னு இருக்க முடியாது, உன்னுடைய மணவாளன் கிட்ட சொல்லி இப்பொழுதே எங்களை நீராட்டுன்னு சொல்ற பாசுரமா கொடுத்திருக்கான். இதோட சுவாபதேசம்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து பெருமாள் வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் அவர் உள் வாங்கிட்டு, நமக்கு வந்து பிறக்கும் போதே மூணு கடன் இருக்குன்னு சொல்லுவா, தேவ கடன், பித்ருக்கடன், ரிஷிகடன், மூணு கடன் நமக்கு உண்டு. பிரம்மச்சரியத்தினால ரிஷிகள் கடனும், யாகம் செய்வதால் தேவர்களோட கடனும், இந்த மாதிரி பித்ருக்களை உண்டு பண்ணி அவளுக்கு பித்ருக்களை திருப்திப்படுத்துறதன் மூலமா, சாரி, புதல்வர்களை உண்டு பண்ணி பித்ருக்களை திருப்திப்படுத்துறதன் மூலமா அந்த கடனும் நீங்கும் அப்படின்னு இந்த மாதிரி மூணு கடன் இருக்கு நமக்கு. பிரபன்னனா ஆகிறவனுக்கு இந்த மாதிரி கடன்கள் எல்லாத்தையும் பெருமாள் வந்து நம்ம அதை ப்ராப்பரா பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு அதை உணர வைப்பார். இதெல்லாம் நம்மளோட ஸ்வரூபம், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு புரிய வச்சு பகவத் ஸ்வரூபத்தையும் நமக்கு உணர்த்தி, இதை பகவானை உத்தேசிச்சே பண்ணணுங்கிற ஞானத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் பண்றதுனால நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் பெருமாள் போக்குவார். அதனாலதான் இந்த இடத்துல இந்த நம்மளுடைய பாபங்களை அவர் போக்குறதுனால அந்த விமலன் அப்படின்ற பதமும், இந்த மாதிரி நமக்கு தேவர்கள் கடன்லாம் இருக்கிறதுனாலதான் 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்லாம் சொன்னதுனால இது எல்லாத்தையுமே பெருமாள் பார்த்துப்பார். எப்ப நம்ம பிரபன்னன் ஆகிறோமோ இந்த மாதிரி கடன்கள்லாம் கூட நமக்கு சரி பண்ணப்படும் அப்படிங்கறதுனால அதை உத்தேசிச்சு ஆண்டாள் நாச்சியார் இதை கொடுத்திருக்கானோ வியாக்கியானங்கள் உண்டு அடியேன். ஆக இந்த பாசுரத்தின் மூலமா இப்பொழுதே எம்மை நீராட்டுன்னு கேட்டிருக்கா. அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றான்னு நம்ம பார்க்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.